தலைப்பு நன்றிகள். நன்றி சொல்லியே நல்லவை வளர்ப்போமே. சொல்ல மறந்த நன்றிகள் நினைவுகளில், சொல்லிய நன்றிகள் விதைத்த விதைகளே. செய்கைகளால் சொல்லலாம் சிறப்பாய் நன்றிகளே. நன்றிகள் நற்செயலின் நல்லூற்று. செயல்களால் நன்றியே மாற்றங்களுக்கான ஊற்று.